விடுங்க விடுங்க பேசும் விடுங்க ஒரு பாவை பார்த்தால் மழகே மழகே நெஞ்சுள் மழகே தனியே தனியே வாழ்ந்தேன் தனியே நான் இனிமே இனிமே நீ தான் துணையே காதல் தானா தனியே தனியே நனைந்தேன் மழையே மனமே மனமே தீயாய் கொதிக்கும் ஒரு காய்ச்சல் போல தவியாய் தவியாய் தவித்தேன் மழையே போதும் போ